பொழுது அன்பு கொத பேசி பேசி விடியது இரவு கிளி பெண்ணே உன்னாலதான் வாழுறேன் புறப்பட்டு சேலதா வாங்க சொல்லி கேக்குறேன் கூடு விட்டு கூடு பாயம் காதலால சுத்துறேன் கடவுள் கிட்ட கருவர கேட்டு முன்ன சுமக்கவா புதிரம் முழுக்க உனக்கே தாண்டு எழுதி கொடுக்கவாட்ட கண்ணே உன்ன மறந்தாயிருந்தே முருகுதே முருகுதே ஒரே பார்வையாலே மறந்தானே. சொக்கித்தானே போகிறேன் நானும் கொஞ்ச நாள்.